ஒருமுறை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று நுரையீடு தீண்டாமல் திரும்பின காற்று நீ என்ற தூரம் வரை நீராதோ என் குறை நான் என்ற நேரம் வரை தூராதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று